என் கண்மணி, உன் காதலி இளமாங்க நீ, உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும், நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. நல்ல சுண்ணல் போங்கோ. என் மன்னவன் உன் காதலன், என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான், கதை சொல்கிறான். அம்மா இன்னும் கேட்க தூங்குமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி கூட முன்னாடி. என் மன்னவன் உன் காதலன், என்னை பார்த்ததும் ஓர் ஆயிரம் கதை சொல்கிறான். கேட்க தூண்டுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. என் கண்மணி இறங்கு. மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே, திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே. கண்மணி காதலி இடமாகணி, உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாடவும், நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. என் மன்னவன்